படரும் பம்பவள் பயிருமானவள் துர்கா படரும் பம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்க்கையே பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்க்கையே வீடவள் அந்த உற்றவள் துர்கா அபய வீடவள்.